ஸ்ரீமன்னூதனங்கநாதிராரப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதனலக்ஷ்மணாரத்ரார் சம்ப்ராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகதாக்ஷசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதனவாகதீசயமினம் பக்த்யாஸ்ரயாமோகுரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திராஹர்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்ருதி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஃ விஷுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே. சபாயை நமஃ. தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்கின்ற தலைப்பில் நாம் சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் அர்த்த பஞ்சக ஞானத்தை பெற வேண்டி நாம் அர்த்த பஞ்சகம் என்று சொல்லக்கூடியதான பிராப்பியஸ்ய பிரம்மணோ ரூபம் என்கின்ற ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில் உபாயம் உபேயம், அதன் பிறகு பிரம்மஸ்வரூபம், பிரம்மமானது சத்தியசங்கல்பத்தை உடையது, ஜீவஸ்வரூபம் என்பதாக இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தோம். இன்று நாம் ஜீவன் கர்மபலனை அனுபவிக்கக்கூடிய பிரகாரத்தையும், எம்பெருமான் லீலா விபூதியை எப்படி வழிநடத்திச் செல்கின்றான் என்பதையும், உபய விபூதி நாதனாக நம்முடைய தேவப்பெருமாள் எப்படி எழுந்தருளிருக்கின்றான் என்பதையும் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாசுரம் அர்த்த பஞ்சகத்தில் நான்காவது பாசுரம். தானடைத்த குணங்கருவி தங்கிரிசை வழியொழுக்கி ஊனெடுத்துண்டுமிழ்ந்து உழலும் உயிர்க்கெல்லாம் உயிராகி காணடத்தி கமலையுடன் கண்டுகந்து விளையாடும் தேனெடுத்த சோலைகள் சூழ் திருவத்தியூரானே. தானடைத்த குணங்கருவி தங்கிரிசை வழியொழுக்கி ஊனெடுத்துண்டுமிழ்ந்து உழலும் உயிர்க்கெல்லாம் உயிராகி காணடத்தி கமலையுடன் கண்டுகந்து விளையாடும் தேனெடுத்த சோலைகள் சூழ் திருவத்தியூரானே. அத்தியூரான் உயிராகி நடத்தி கண்டு உகந்து விளையாடும் அப்படின்னு அன்வயம் பண்ணி பார்க்கணும். நாமோ திருவத்தியூரான் சாட்சாத் அழகிய அத்திகிரி நாதனாக இருக்கக்கூடியதான பேரொருளாள பெருமாள் தேனெடுத்த தேனை தாங்குகின்ற சோலைகள் சூழ் சோலைகளால் சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த அத்திகிரி மலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவனானவன் தான் அடைத்த குணங்கருவி தங்கிரிசை வழியொழுக்கி தான் அடைத்த தான் சுவாபாவிகமாக கொடுத்த குணம் கருவி குணங்களையும் இந்திரியங்களையும் தங்கிரிசை வழி தன்னுடைய கர்மாக்களை அனுசரித்து ஒழுக்கி நடத்திக்கொண்டு ஊன் எடுத்து இப்படிப்பட்ட ஒரு அதற்கு பலனாக ஒரு சரீரத்தை பெற்று உண்டு கர்ம பலன்களை அனுபவித்து உமிழ்ந்து அதை தள்ளி உழலும் மறுபடியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக உழல்கின்ற உயிர்க்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு எல்லாவற்றிற்கும் உயிராகி அந்தர்யாமியாக இருந்து கொண்டு கான் நடத்தி அந்த ஜீவாத்மாக்களை இந்த சம்சாரமாகிற பிரகிருதி மண்டலத்திலிருந்து பிரகிருதி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கான் நடத்தி காட்டில் நடக்கச் செய்து அந்த கர்ம பலன்களுக்கு ஏற்றவாறு இந்த சம்சார சாகரத்திலே அவர்களை உழல வைத்து கமலையுடன் கண்டுகந்து பெருந்தேவி தாயாரோடு பார்த்து மகிழ்ந்து விளையாடும் விளையாடக்கூடியவனான அத்திகிரி எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். பெருமாளுடைய லீலா ரசத்தை பற்றி விவரிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் இந்த பாசுரத்தின் மூலமாக. ஜீவாத்மாக்கள் தான் செய்த கர்ம பலனை கொண்டு அதற்கேற்றவாறு சரீரத்தை பெற்றுக்கொண்டு கர்மாக்களின் அடிப்படையிலே இந்த லோகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி புண்ணியம் செய்தால் புண்ணியத்தின் பலனாக எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு அதிகமாக வருகிறது நமக்கு. பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி என்று பார்கஸ்பத்ய ஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம் இருக்கு. எவன் பரமாத்மாவிடம் ஆசையுள்ளவனாய் இருக்கின்றானோ அவனை தவிர மற்றவற்றில் ஆசை இல்லாதவனாக இருப்பான். பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்னு சர்வேஷான் வினிர்முக்தா ச பைக்ஷம் போக்துமர்ஹதி. எல்லா ஆசையும் விட்டவன் எப்படி இருப்பான் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக காண்பிக்கிறார்கள். பேரருளாளர் பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தின் பேர்ல ஜீவாத்மாவுக்கு குணங்கள் இந்திரியங்கள் இவற்றை எல்லாம் கொடுக்கின்றான். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு பெருமாளே சொல்லியிருக்கார். சத்வகுணம் அதிகமாக இருந்தால் எம்பெருமான் திருவடி வாரத்தில் நமக்கு ஞானம் அதிகமாக பிறக்கும். ரஜோகுணமும் தமோகுணமும் இருந்தால் எம்பெருமானிடத்திலே ஈடுபாடானது மிகவும் குறைத்தலாக இருக்கும். ஏன் அப்படின்னால் ஜீவாத்மா தன்னுடைய கர்மாக்களுக்கு தகுந்தவாறு அவன் எம்பெருமானுக்கு பலவிதமான கைங்கரியங்களை இகலோகத்திலேயே செய்கிறான். புண்ணிய கர்மாக்களுடைய பலனாக சர்வதா தேவப்பெருமானுடைய சன்னதியில இருந்து கொண்டு வேண்டிய கைங்கரியங்களை அர்ச்சாவதார திருமேனியில எழுந்தொழி இருக்கக்கூடியதான தேவப்பெருமாளுக்கு செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி இந்த மாதிரியான ஒரு பாக்கிய விசேஷத்தை பெறவில்லை அப்படின்னால் அவனுடைய ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமாக அவனிடத்திலே வேலை செய்கிறது என்பதாக பொருள். நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி என்று மகாபாரதத்திலும் ஒரு ஸ்லோகமானது வருகிறது. அந்த ஸ்லோகத்திலையும் கர்ம பலனை அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ ஜீவாத்மாவானவன் தன்னுடைய கர்மாக்களுக்கு தகுந்தவாறு அவன் சரீரத்தை பெறுகின்றான். இப்போ இந்த சரீரத்தை பெற்ற உடனே அவன் கர்ம பலன்களை அனுபவிக்கிறான். சிறிது நாள் கழித்து அவனுக்கு வெறுப்பானது ஏற்படுகிறது. எதுல வெறுப்பு ஏற்படுறது? இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய சொரூப பிராப்தம் இது கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதுதான் சுவாமி தேசிகன் இங்க சொல்றார், தங்கிரிசை வழியொழுக்கி ஊனெடுத்து உண்டுமிழ்ந்து உழலும் உழலும் உண்டு உமிழ்ந்து உழலும் உண்டு உமிழ்ந்து அதுதான் வெறுப்பு. அது எப்படி வெறுப்பு ஏற்படுறது அப்படின்னால், கிற்பன் கில்லேன் என்றிலன் முன நாளால் அற்பசாரங்கள் அவை சுவைத்த கண்டொழிந்தேன் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பொர் சோதித்தால் நணுகுவது இஞ்ஞான்றேன். மூணாம் திருவாய் மொழி 2:10-6 அல்பமான விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்ட அந்த அல்பமான விஷயங்கள்லாம் அனுபவிச்சேன், என்னுடைய கர்ம பலனாக நான் அனுபவிச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சது அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய தோஷங்களை நான் கண்டுகொண்ட பிறகு அவைகளிடத்துல எனக்கு ஒரு வெறுப்பு உண்டாச்சு, ஆகையினால அவைகளை நான் விட்டு விட்டேன் அப்படின்னு ஆழ்வார் இந்த இடத்துல சாதிக்கின்றார். அதுபோல ஊனெடுத்து உண்டு உமழ்ந்து உழலும் உயிர்க்கெல்லாம் உயிராகி என்பதாக சுவாமி தேசிகனே இந்த பாசுரத்திலே சாதிக்கின்றார். இப்போ சம்சார சமுத்திரத்துல உழன்று கொண்டிருக்கக்கூடியவன் ஜீவன். அப்படிப்பட்ட ஜீவாத்மாவுக்கு, ஜீவாத்மாவை பேரொருளாளன் அவன் கட்டாட்சத்தின் பேர்ல இவனை திருத்தி அவனை முமுட்சுவாக ஆக்கி அவனிடத்திலிருந்து அவன் திருவடியே சேர்த்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. யாரையெல்லாம் சேர்த்துப்பான் அப்படின்னால், யாருக்கெல்லாம் நல்ல நடத்தை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்கிறான் தேவாதிராஜன். யார் வேணா இருக்கட்டும், அசிதம் சித கர்மானம் கர்மானம் யதா தாந்தம் தபஸ்வினம் சண்டாலமபி விருத்தஸ்தம் தம் தேவா பிராமணம் விதுகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நடத்தை இருக்கக்கூடிய சண்டாலனையும் தேவர்கள் பிராமணர்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல நடத்தை இருக்கக்கூடியவர்களை தேவாதிராஜன் தன் திருவடியில சேர்த்துக் கொள்கிறான். அப்படி இவர்களுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு எப்போவாவது இவர்கள் நல்லது செய்ய மாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கின்றான். இப்போ சாஸ்திரங்களும் சரி, புத்திமான்களாக இருக்கக்கூடிய மகாவித்வான்களும் சரி, நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறார்கள். நம்முடைய அவர்கள் சொன்ன உபதேசத்திற்கு ஏற்றாற்போல நாம் நடந்து கொண்டு நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி எம்பெருமான் திருவடி வாரத்திலே ஒரு ஈர்ப்பை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இப்ப எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தால், எவன் ஒருவன் மனதை அடக்குகின்றானோ அவன் உயர்ந்தவனாக எல்லா சாஸ்திரத்திலும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கான். சமார்த்தம் சர்வசாஸ்திராணி விஹிதானி மனிஷி பிஹி தஸ்மாத் சர்வசாஸ்திரஜா எஸ்ய சாந்தம் மனஹ சதா. எவனுடைய மனசு எப்பொழுதும் சாந்தமாக இருக்கின்றதோ, எப்பொழுதும் தேப்பெருமாளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றானோ, அப்படிப்பட்டவனை பெருமாள் பெருந்தேவி தாயாரோடு சேர்த்து இவன் செய்யக்கூடிய கிரியைகளை பார்த்து சந்தோஷித்து லீலாரசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல இந்த பாசுரத்தின் மூலமாக தேனெடுத்த தோளை கானடத்தி கமலையுடன் கண்டுகொண்டு விளையாடும் தேனெடுத்த சோலைகள் திருவத்து யூரானே அப்படின்னு சாதிக்கின்றான். இதோட இந்த பாசுரார்த்தத்தை நாம பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.